الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون وقال النبي صلى الله عليه وسلم لا يدخل الجنة قاطع رحم أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தாலாவிற்கே உரித்தாக்குக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கு முறைத்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, வருகை தந்திருக்கிற உங்கள் அத்துணை வீர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து உறவுகளை நேசிப்பதால் ஏற்படும் பலன்கள் 10 என்ற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அன்புக்கும் இறைநேசத்திற்கும் முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு உறவுகளின் நிலை எப்படி இருக்கிறது? முதலில் உறவுகள் என்றால் யார் என்றே தெரியாத ஒரு சூழல். வாய் நிறைய உறவுகளின் பெயர்களை சொல்லி அழைத்த காலம் மாறி போய் இன்றைக்கு யாரை பார்த்தாலும் அண்ணன், அல்லது யாரை பார்த்தாலும் அங்கிள், யாரை பார்த்தாலும் தன்னுடைய தாய்க்கு ஒத்தவர்களாக இருந்தால் யாரை பார்த்தாலும் சித்தி என்று ஒரு 3-4 வார்த்தைகளுக்குள்ளே உறவுகளை சுருக்கி வைக்கிற சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மார்க்கம் இந்த உறவுகளை நேசிப்பதால் என்னென்ன இருக்கிறது என்று சொல்கிறது. அல்லாஹ் தன் பெயரில் இருந்து உறவுக்கு பெயர் வைக்கிறான். பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம், அர் ரஹ்மான் அர் ரஹீம், இது இறைவனுக்கு சொந்தமான பெயர். அல்லாண்டு எப்படி ஒருத்தர் பேர் வைக்கிறது கூடாதோ, அதே மாதிரி ரஹ்மான் அப்படின்னு மட்டும் பேர் வைக்கிறது ஹராம் கூட. ஒருத்தர் பேர் வச்சிருக்கிறாரே, அவருக்கு ரஹ்மான், உலகத்திலே ரஹ்மான் என்று பேர் வைக்க தகுதி அல்லாவுக்கு மட்டும் சொந்தமானது, யாரும் பேர் வைக்கக்கூடாது. அப்துர் ரஹ்மான் வேறு, ரஹ்மானின் அடிமை. ஆனால் வெறும் ரஹ்மான் என்று பேர் வைக்கிற அதிகாரம் உலகத்தில் யாருக்கும் இல்லை. இந்த ரஹ்மான் என்ற பெயரிலிருந்து அல்லாஹ் ரஹம், சொந்தம் என்பதை தேர்வு செய்கிறான். ரஹம் என்றால் சொந்தம், கர்ப்பப்பைக்கும் ரஹம் என்று சொல்லப்படும். ஆக கர்ப்பத்திலிருந்து உருவான இந்த சொந்த பந்தங்கள் நேசித்து வாழ வேண்டும் என்பதற்காக ரப்பல் ஆலமீன் தன் பெயரை சொந்தத்திற்கு வைக்கிறார். யார் சொந்தத்தை சேர்ந்தாரோ அவர் என்னோடு சேர்ந்து கொண்டவர், யார் சொந்தத்தை துண்டிக்கிறாரோ அவர் என்னை துண்டித்தவர் என்கிறான் ரப்பல் ஆலமீன். இப்ப நம்முடைய நிலைகள் எப்படி இருக்கிறது என்பது சார்ந்த சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முதல்ல உறவுகளை நேசிப்பதால் அல்லாஹ் கொடுக்கிற முதல் ஃபாயிதா ரிதல்லாஹ், அல்லாஹுவினுடைய பொருத்தம் கிடைக்கும். யார் உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுவின் பொருத்தம் உண்டு. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்மிட எத்தனை பேர்கள் அல்லாஹுவின் பொருத்தத்தை பெற்றவர்களாக மாறியிருக்கிறோம், யோசிக்க வேண்டும். இன்றிலிருந்து நமக்கு அறவே உறவுகளை முறித்தல் என்பது இருக்கக்கூடாது என்ற மன உறுதியும் வேண்டும். ஏதோ வந்தோம் கேட்டோம் கொஞ்ச நேரம் போனோம் என்று இல்லாமல் உறவுகளின் விஷயத்தில் கூடுதல் அக்கறை இருக்க வேண்டும். ஒரு வரலாற்றை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். இஸ்கே ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹுவை பற்றி இட்டுக்கட்டப்படுகிறது. அன்னை ஆயிஷா போர்க்களத்திலிருந்து வருகிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வெளியே சென்றார்கள் மலம் ஜலம் கழிக்க. ஆனால் ஆயிஷா ஒட்டகத் தொட்டிக்குள்ளே இருக்கிறார்கள் என்று நினைத்து எல்லோரும் ஒட்டகத்தை கிளப்பி விட்டார்கள். ஆயிஷா மட்டும் தனியா உட்கார்ந்திருக்கிறாங்க. பனூ முஸ்தலிக் போர்க்களத்திலிருந்து வருகிற பொழுது பின்னால் வந்த படை வீரர் விட்டு போன பொருட்களை எல்லாம் எடுத்து வந்தவர் சஃப்வான் இப்னு முஅத்தல். ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்து தன்னுடைய ஒட்டகத்தை நிறுத்தி ஆயிஷாவை மேலே ஏற்றி பிடித்துக் கொண்டே மதீனாவிற்கு வருகிறார்கள். வருகிற பொழுது முனாபிக்கீன்களின் தலைவன் அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் ஆயிஷா ரலியல்லாஹுவையும் சஃப்வானையும் இணைத்து மதீனாவிலே ஒரு வதந்தியை கிளப்பினான். இது நாம் எல்லாம் அறிந்த செய்தி. இந்த மதீனாவிலே ஒரு வதந்தி வந்து பெருமானாருக்கு பெரும் கவலையாக இருந்தது. இந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா மிஸ்தா தன்னுடைய சக்ஷா மகன் மிஸ்தகினுடைய குடும்பத்தை இவர்கள் தான் கவனித்து வருகிறார்கள், சொந்தத்தை நேசித்து வருகிறார்கள். ஆனால் இந்த மிஸ்தா ஆயிஷாவினுடைய இட்டுக்கட்டில் பங்கு கொண்டவர். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தவறளித்திருக்கலாம் என்று முனாஃபிக்கீன்களோடு சேர்ந்து சொன்னவர்களில் ஒருவர் மிஸ்தா. இந்த செய்தி ஆயிஷா ரலியல்லாஹுவுக்கு கிடைத்து பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு கிடைக்க இப்படி ஒரு செய்தி கிடைச்சா அந்த உறவோடு சேர்ந்திருக்க மனம் வருமா? அதனால அபூபக்கர் ரலியல்லாஹ் தன்னுடைய மகளை இட்டுக்கட்டிய இந்த மிஸ்தகுக்கு நாம் உதவுவதா, அந்த குடும்பத்திற்கு கொடுத்துதவுவதா என்று உறவை முறித்தார்கள், கொடுத்து வாழ்வதை நிறுத்தினார்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்கிவிட்டார். வலா யஅத்லி உன்ஃபல அபூபக்கரை கொடுத்ததை ஏன் நிறுத்துகிறீர்கள், கொடுத்து வாழுங்கள் என்கிறான் அல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹுவை சார்ந்து ஒரு 11 வசனங்களை இறக்கி ஆயிஷா பரிசுத்தமானவர்கள் என்று சொன்ன ரப்புல் ஆலமீன் நீங்கள் உறவுகளை வெட்டி வாழ வேண்டாம் அபூபக்கரே, அவர் தெரியாமல் செய்துவிட்டார், சொல்லிவிட்டார், உறவுகளோடு நீங்கள் ஒட்டி வாழுங்கள், ஒரு காலமும் உறவை வெட்டக்கூடாது என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறான் என்று சொன்னால் அவர்கள் எத்தனை முறை வெட்டி வாழ்ந்தாலும் நாம் ஒட்ட வேண்டும் உறவுகளை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அஃதலுல் ஃபலாஹில் சிறப்புகளுக்கெல்லாம் சிறப்பு, குவாலிட்டிக்கு மேல குவாலிட்டி, இதற்கு மேல் ஒரு அமல் இல்லை என்று சொன்ன நாயகம் சொன்னார்கள் சில்மன் கதாக் உன்னை வெட்டி வாழ்ந்தவனோடு ஒட்டி வாழ். நாயகமே எத்தனை தடவை வெட்டினாலுமா? ஒரு நாளைக்கு 70 முறை வெட்டினாலும் நீ ஒட்டி வாழ். அல்லாஹ் அக்பர், இதற்கு மேல என்ன சொல்ல முடியும்? ஒரு நாளைக்கு 70 முறை உன்னை உதறி தள்ளினாலும் நீ உன் சொந்தத்தை உதறாத. அவர் வேலையை அவர் செய்கிறார், செய்யட்டும், ஆனால் ஒட்டும் வேலை உன்னுடையது, அதை நீ செய்து கொண்டே இரு என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய வாழ்நாளில் ஒரு நாள் கூட சொந்தத்தை வெட்டி வாழாத வல்லல் நபியின் உம்மத்தாக இருக்கிற நாம் இன்றைக்கு தினந்தோறும் வெட்டி வாழுகிறோமே, ரசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு அக்பர். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவினுடைய மகள் ஹஃப்ஸா முதல் ஹாஃபில், உலகத்திலே முதல் ஹாஃபில் பெண்மணி, முதல் முதல்ல அல் குர்ஆனை மனநமிட்ட பெண்மணி யார் என்று கேட்டால் துணிந்து சொல்லலாம் ஹஃப்ஸா நாயகி. இந்த ஹஃப்ஸா தன்னுடைய சொந்தங்களை எப்படி நேசித்து வாழ்ந்தார்கள் தெரியுமா? தனக்கு கிடைக்கிற அத்தனையும் தன்னுடைய சச்சா மகன் ஜைத் ஏழ்மையில் வாடுகிறார் என்று அவர்களுக்கே கொடுத்து அவர்களை தூக்கியவர்கள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்று வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறது. ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன அழகாக சொன்னார்கள் தெரியுமா? ரஹ்மை, சொந்தத்தை ரஹ்மத்துடைய பார்வையில் பார்த்தாலே அல்லாஹ் ஒரு ஹஜ் செய்து நன்மையை கொடுத்து விடுகிறான் என்றார்கள். சொந்தத்தை போய் ஒரு பார்வை, ரஹ்மத்தான பார்வை, அவங்க எப்படி இருக்கிறாங்க, காசு பணம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவங்க எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறீங்களா மாமா, நல்லா இருக்கிறீங்களா சச்சா, நல்லா இருக்கிறீங்களா பெரியத்தா, நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீர்கள் என்று அந்த ரஹ்மத்தான பார்வை, அன்பான பார்வை பார்த்தாலே ஒரு ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும் என்றார்கள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த பார்வை பார்த்திருக்கிறோமா? உறவுகளை நேசித்திருக்கிறோமா? நேசித்தால் முதலில் அல்லாஹ் கொடுப்பது ரலியல்லாஹ் தன் பொருத்தத்தை கொடுக்கிறார். இரண்டாவதாக இத்ஹாலு சுரூரி அலல் முஸ்லிமீன், இதனால் முஸ்லிம்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. இரண்டாவது ஃபைதா. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ஸ்ட்ரெஸ்லயே வாழ்றாங்க, மன அழுத்தம், எல்லா குடும்பங்களிலும் மன அழுத்தம். அந்த குடும்பங்கள் மட்டும் வாழ்கிறது, உள்ள வந்து போகிற யாரும் இல்லை. மன அழுத்தத்தில் இருப்பவர்களுக்கு போய் ஆறுதல் வார்த்தைகள் ரெண்டு வார்த்தை, இன்றைக்கு சொல்வதற்கு ஆள் இல்லை. இந்த உறவுகள் போய் மன அழுத்தத்தை நீக்கும் வேலையை செய்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் நம்முடைய சகாபாக்கள் முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் வரலாறுகளை கொஞ்சம் புரட்டுகிறோம். சஹல் இப்னு அப்துல்லாஹி தஸ்தரி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு தஃப்ஸீரை எழுதியிருக்கிறாங்க, தஃப்ஸீரை தஸ்தரின். இவங்க தன்னுடைய மாமாவை பார்க்க போவாங்க, எப்பயுமே தினமும் போய் மாமாவை பார்ப்பார்கள். உறவுகளை சந்திப்பதில் அவர்களுக்கு தனி அலாதியான விருப்பம். அந்த மாமா தினமும் சொல்லிக் கொடுப்பார் ஒன்றை, என்ன தெரியுமா? தம்பி, சின்ன பையன், ஒரு 6-7 வயசுல இருக்கிற பையன், அந்த பையன்கிட்ட சொல்லிக் கொடுப்பார் மாமா, தம்பி எப்பயுமே காலையில் எழுந்திரிச்ச உடனே அல்லாஹு நாலுரி, அல்லாஹு ஹாலுரி, அல்லாஹு சாமிஐ, அல்லாஹு மாஐ என்பதை மட்டும் சொல்லிவான் மகனே, உனக்கு அல்லாஹ் போதுமானவன் மகனே. நல்லதை சொன்ன அந்த நல்ல குடும்பம், மாமா சொல்ல மாமாவை போய் பார்ப்பாரு, அவரை சொல்லிக் கொடுப்பாரு, இவர் வந்து அல்லாஹு நாதிரி, அல்லாஹு ஹாதிரி, அல்லாஹு சாமிஐ, அல்லாஹு மாஐ என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். அல்லாஹு அக்பர். இதனாலேயே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்கள் எழுதுகிறார்கள், என் தாய் மாமனின் உறவு, என் தாய் மாமனின் உறவு எனக்கு எவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்தது தெரியுமா? தஃப்ஸீர் கலையிலே ஆன்மீகத்தை தொட்டு பேசுகிற தஃப்ஸீர் சஹல் இப்னு அப்துல்லாஹி தஸ்தரியின் தஃப்ஸீர் தான். எல்லா ஆயத்துக்களுக்கும் ஆன்மீக பார்வையோடு பார்க்கிற ஒரு அழகான கூர்மையான புத்தி அல்லாஹ் கொடுத்தான். என் நேசத்தால் நான் உறவுகளை நேசித்தேன், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன் புறத்திலிருந்து எனக்கு கல்வியை கொடுத்தான் என்கிறார்கள். அல்லாஹ் மார்க்க ஞானத்தையும் உறவுகளை நேசிப்பதால் கொடுக்கிறான் என்பதை சொல்லிக் காட்டுகிறார்கள். ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி தஆலாலை உறவுகளை எப்படி சந்தோஷப்படுத்துவார்கள் தெரியுமா? தினமும் கூடையிலே ரொட்டிகளை எடுத்துக்கொண்டு இரவு நேரத்திலே தன் உறவுகளுக்கு தெரியாமல் போய் வீடுகளிலே வைத்துவிட்டு வந்து விடுவார்களாம். ஏழை குடும்பங்கள், ஏழை உறவாளிகள், அக்ரபாக்கள், சொந்தங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று காலையில கதவை திறந்து பார்த்தா அவங்களுக்குள்ள உணவுகள் இருக்கும். ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லா இரவு முழுக்க சொந்தங்கள் நன்றாக இருக்க வேண்டும், காலையில எந்திரிச்ச உடனே அவங்க முகத்தில் ஒரு புன்னகை இருக்க வேண்டும். அதனால் ரபுல் ஆலமீன் நமக்கு சிறந்த கூலியை வழங்க வேண்டும் என்று வாழ்ந்தார்களே. இன்னைக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறோமா? நம் உறவுக்காரர்கள் எத்தனை பேர்கள் வறுமையில் நல்லா இருக்கிறாங்க, அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக வசதி இல்லை. அந்த வயதானவர்கள் அவர்களை அழைத்து சென்று மாமா ஹாஸ்பிட்டலுக்கு வருகிறீர்களா, பிரியத்தா வருகிறீர்களா, சச்சா வருகிறீர்களா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்று கேட்பதற்கு எத்தனை பேர்கள் தயாராக இருக்கிறோம்? உமன் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் ஒரு சகாபி போறார், நாயகமே நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நாயகமே எனக்கு ஏதாவது ஒரு வீட்டிலே பெண் பார்த்து கொடுங்கள் நாயகமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் நேரா வந்து அந்த இளைஞன் கேட்டார், நாயகமே எனக்கு பெண் பார்த்து கொடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பனு முத்லஜ் கபீலாவிலே நீ பொண்ணு எடுத்துக்கொள். ஏன் தெரியுமா? அவர்கள் எப்பொழுதுமே உறவை துண்டிப்பதில்லை என்றார்கள். அவர்கள் உறவை துண்டிப்பதில்லை, அதனால் அவர்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். அதனால் நீ அவர்களின் குடும்பத்திலே நீ சம்பந்தம் பண்ணிக்கொள், அல்லாஹுவின் அருள் உனக்கு கிடைக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பனு முத்லஜ் பண்புக்குரியவர்களை யோசித்து பார்க்கிறோம். அல்லாஹுவின் அருளையும் அன்பையும் பெற்றுத் தருகிற இந்த உறவுகளோடு இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். மூணாவது, உறவுகளை நேசிப்பதால் யஃப்ரஹுல் மலாயிகா மலக்குமார்கள் சந்தோஷப்படுகிறார்கள். நாம உறவுகளை நேசித்து வாழும்போது, எல்லாரும் சேர்ந்து வாழும்போது மலக்குகள் இவர்களை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலம் மொத்த 10 ஆண்டுகள் 4 மாசம். உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சியாளர்களுக்கு கடிதம் எழுதுகிற பொழுது என்ன எழுதுவார்கள் தெரியுமா? இன்றைக்கு நாம் எழுத வேண்டிய, இந்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு எழுதினார்கள். சொல்லுவார்கள் கடிதத்திலே, அக்ரிபாக்களே, சொந்தங்களே, ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளுங்கள் என்பார்கள். சொன்னங்களே உங்களுடைய சந்திப்பை விட்டு விடாதீர்கள். நெருக்கம் அதிகமாகட்டும், உறவுகளுக்குள் சந்திப்பு அதிகமாகட்டும். இப்படி நீங்கள் சந்திக்கிற பொழுது மலக்குகள் உங்களுக்காக பாவமன்னிப்பு தேடுகிறார்கள், உங்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. பெருமானார் சொல்ல கேட்டிருக்கிறேன் என்றார்கள். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா, சொந்தங்களை சந்தியுங்கள். இன்னைக்கு சொந்தங்கள் சந்திக்கிற வாய்ப்பாவது வருதா? கொஞ்சம் யோசிக்கிறோம். அது விடுமுறை காலங்கள்ல யாரு யாரையும் முதல்ல சந்திப்பாங்க. ஒரு குடும்பத்தில் ஒன்னா வந்து, அது எந்த குடும்பத்தில் பெரியவங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துல வாப்பா உமா இருந்தா அங்கெல்லாம் எல்லாம் வந்து சந்தோஷமாக அளவலாவி விட்டு செல்லுகிற அந்த கலாச்சாரம் இன்றைக்கு காணாமல் போய்விடுமோ என்று என்ன தூண்டுகிறது. அதுவும் கிராம பகுதிகளில் மாஷா அல்லாஹ் வெளியிலே வேலை செய்துவிட்டு அந்த விடுமுறை நாட்களில் அத்தனை பேர்களும் ஒன்றாக இருந்து அந்த சந்தோஷத்தை பகிர்கிற காட்சி, அது எல்லாம் இனிமேல் காண கிடைக்காதோ என்று என்ன தூண்டுகிறது. இது ஒரு சுன்னத். உறவுகளை நேசிப்பது ஒரு சுன்னத். ஆனால் அந்த சுன்னத் இன்றைக்கு இல்லாமல் போய்விடுவோ என்ற பயம் எழுகிறது. நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் உறவு என்னன்னு சொல்லியும் கொடுக்கிறது இல்லை, தெரியறதும் இல்லை. இதை தாண்டி நம்முடைய பிள்ளைகளுக்கு இனிமேல் அவங்க கூட உறவு வச்சுக்க கூடாது, இனிமேல் இவங்க கூட உறவு வச்சுக்க கூடாது, இப்படியே அபூஜகில் வார்த்தைகளை சொல்லி சொல்லி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோம். இனிமேல் அவனுக்கு நமக்கு ஆகாது, இவனுக்கு நமக்கு ஆகாது, இவனுக்கு நமக்கு ஆகாது. அவன் வளரும் போது ஐயாமுல் ஜாகிலியாவில் மடமை காலத்திலே வாழ்ந்தார்களே, அந்த வாழ்க்கை இன்றைக்கு வாழ துவங்குகிறான் நம் பையன். அன்புக்குரியவர்களே, உறவுகள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். புமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள். புமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? என் சபைக்கு யாராவது வந்து அமர்ந்தால், காத்தி உர் ரஹம், உறவுகளை துண்டிப்பவர் உள்ளே இருக்கக்கூடாது என்று பெருமானார் கண்டித்து விட்டு உரையை துவங்குவார்கள். ஒரு சஹாபி எல்லாம் பேசி முடிச்சுட்டு போன உடனே வந்து சொன்னாரு, எங்க ஹாலா எங்க அம்மாவோட தங்கச்சி என்கிட்ட பேசறது இல்லை நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணாம் சலாம் சொல், பதில் சலாம் சொல்லுவார்களே அது போதும் என்றார்கள். வேணாம் சலாம் சொல். அந்த சஹாபி ஓடுறாரு, ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு சலாம் சொன்னார். அந்த அம்மா ஒண்ணு பேசல. ரெண்டாவது நாள் போனாரு சலான் சொன்னாரு, மூணாவது நாள் போனாரு சலான் சொன்னாரு. அந்த அம்மா உட்கார வச்சு விருந்து கொடுக்க பெருமானாரிடத்தில் ஓடி வருகிறார். நாயகமே மூணே மூணு நாள் நான் சலான் சொன்னேன் நாயகமே. அந்த அம்மா மனம் மாறினார்கள், என்னை கவனித்துக் கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூணு சலாம் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்தது, உன்னை சொர்க்கவாசியாக்கி விட்டது, நீ மட்டும் பேசாமல் இறந்திருந்தால் நீ நரகத்திற்கு செல்வாய் என்றார்கள். காத்திய சொர்க்கத்திற்குள் அறவே நுழைய முடியாது, நரகத்திற்கு செல்லுகிற வாய்ப்பை அல்லாஹ் மாற்றி உனக்கு சொர்க்கத்தை கொடுத்திருக்கிறான் என்றார்கள் பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பாடம் நடத்திட்டு இருக்காங்க. திடீர் என்று ஒருவர் வருகிறார். அபு ஹுரைரா வேகமாக எழுந்து ஓடுகிறார்கள். பான் நடத்தின ஆசிரியர் நான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு வேகமா ஓடுனா என்ன நடக்கும்? இருக்கிற எல்லாரும் பதறி போவாங்க இல்லையா? அபு ஹுரைரா ஓட சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன் இந்த ஓட்டம்? இல்ல, உறவை முறித்தவன் ஒருவன் வருகிறான், அவனோடு இருந்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து எனக்கு கிடைக்காது என்று பயந்து ஓடுகிறேன் என்றார்கள். உறவை முறித்த ஒருவன், அப்ப ஒருத்தர் உறவை முறிச்சா கூட சஹாபாக்கள் அவனை விட்டு ஒதுங்கினார்கள். இன்னைக்கு அப்படி பார்த்தாக்க யார் பக்கத்தில் உட்கார முடியாது, யார் பக்கத்தில் உட்கார முடியாது, எங்கு பார்த்தாலும் உறவு முறிவு. எல்லோரோடும் பேசுகிறேன், எல்லோரோடும் எனக்கு இணக்கம் இருக்கிறது என்று சொல்பவர்கள் கையை தூக்குங்க சொன்னா சிக்கலாய் போயிடும். ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகள் சமூகத்தில். அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா என்றவர்கள் சொல்வார்கள், உறவை முறித்தவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விருப்பப்படுவதில்லை, இவன் முறித்திருக்கிறான், அதனால் நான் ஓடுகிறேன், இந்த சபையில் இருக்க மாட்டேன் என்றார்களே. பண்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். எந்த சபையிலே உறவுகளோடு சேர்ந்தவர்கள் இருக்கிறார்களோ அங்கே மலக்குகள் அவர்களுக்காக துவா செய்கிறார்கள். நான்காவதாக ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், ஹுஸ்னுஸ்ஸனா, உறவுகளை நேசிப்பதால் முஸ்லிம்களுக்கு நல்ல பெயர் உண்டு என்றார்கள். முஸ்லிம் சொன்னாலே இவன் உறவை நேசிப்பவன்பா, முஸ்லிம்கள் என்னைக்குமே சேர்ந்து வாழ்றவங்கப்பா. ஹுஸ்னுஸ்ஸனா, நல்ல பெயர்களை இந்த உறவுகள் உருவாக்கி தரும். அப்படி நேசிக்கலைன்னா உறவுட்டே இவன் வந்து அக்கா தங்கச்சிய பார்க்கறது இல்ல, அண்ணன் தம்பிய பார்க்கறது இல்ல, இவெல்லாம் மனுஷனா என்ற நிலை ஒரு இஸ்லாமிய சமூகத்திற்கு சகோதரனுக்கு வரக்கூடாது. இது ஹுஸ்னுஸ்ஸனா, நல்ல பெயரை வாங்கி கொடுப்பது, உறவுகளை நேசிப்பது என்றார்கள் பெருமானார். என்ன பெயரை வாங்கினார்கள் தெரியுமா? அதுவும் அரபகத்திலே ஐயாமுல் ஜாகிலியாவிலே பெருமானார் வாங்கிய பெயர்கள் இன்றைக்கு பட்டெழுத்துக்களால் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. எல்லாம் பெண் பிள்ளைகளை கொலை செய்துவிட்டு பெருமையோடு நெஞ்சியை நிமிர்த்திக் கொண்டு அலைந்த காலம் அண்ணலின் காலம். நான் 70 பிள்ளைய புதைச்சிருக்கிறேன், நான் 40 பிள்ளைய புதைச்சிருக்கிறேன், நான் 80 பிள்ளைய புதைச்சிருக்கேன் என்று பெண்களை உயிரோடு புதைத்து விட்டு பெருமை அளித்த காலத்தில் பெருமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணினத்தின் உறவை எப்படி காப்பது என்று பெருமானார் போராடினார்கள், காத்தும் காட்டினார்கள். ஹம்சா ரலியல்லாஹு தஆலா உஹது போர்க்களத்திலே ஷஹீதாகிறார்கள். அந்த ஹம்சாவின் ஒரே ஒரு பெண் பிள்ளை, இதை யார் வளர்ப்பது? பெண்ணை புதைக்கிற காலத்தில் பெருமானார் எப்படி மாற்றினார்கள் தெரியுமா? அந்த பெண்ணை வளர்ப்பது யார்? மூணு பேர் ஓடி வர்றாங்க, நான் தான் வளர்ப்பேன், நான் தான் வளர்ப்பேன், நான் தான் வளர்ப்பேன். ஒரு உறவுக்கு, ஒரு பெண்ணுக்கு மூன்று உறவுகள் வந்து பிடித்து இழுக்கிறது. மூணு உறவு, அலி ரலியல்லா இந்த பிள்ளையை நான் தான் வளர்ப்பேங்கிறாங்க, ஜெயித் ரலியல்லா இந்த பிள்ளையை நான் தான் வளர்ப்பேங்கிறாங்க, அல்லாஹு அக்பர், ஜாஃபர் ரலியல்லா இந்த பிள்ளையை நான் தான் வளர்ப்பேங்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதைத்த காலத்தை மாற்றி வளர்க்க, உறவுகளை வளர்க்க இத்தனை துடிப்பா? ஆனந்தத்தோடு பெருமானார் கேட்டார்கள், நீங்கள் மூன்று பேரும் என்ன காரணத்தினால் அந்த பிள்ளையை வளர்க்கிறேன் என்று சொல்கிறீர்கள், சொல்லுங்கள் காரணத்தை. அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஹம்சா என் சச்சா, சச்சா மக எனக்கு சகோதரி, என் சகோதரியை நான் தானே வளர்க்கணும், எனக்கு பொறுப்பு இருக்கிறதே என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயித் ரலியல்லாஹுவை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் வளர்க்கிறேன் என்று சொல்கிறீர்கள், என்ன காரணம்? ஜெயித் ரலியல்லாஹு சொன்னாங்க, நானும் ஹம்சாவும் ஒரு தாயிடத்திலே பால் குடித்தோம். சகோதரன், சகோதரன் பிள்ளை என் பிள்ளை தானே, என் சகோதரனின் பிள்ளை, அதனால் நான் வளர்க்க வேண்டும். ஜாஃபர் ரலியல்லாஹுவை பார்த்து கேட்டாங்க, நீங்க பிள்ளையை வளர்க்கிறேன்னு சொல்றீங்களே, என்ன காரணம்? ஜாஃபர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அவங்க காலாமாவை நான் கல்யாணம் பண்ணிருக்கேன், அந்த பிள்ளையினுடைய சின்னம்மாவை நான் திருமணம் முடித்திருக்கிறேன். பெருமானார் சொல்லி இருக்கிறார்களே, சின்னம்மா தாய்க்கு நிகர் என்றார்களே, காலா கல் தாயை போல என்றார்களே, அதனால் தாய் தானே வளர்க்க வேண்டும் நாயகமே, அதனால் அந்த பிள்ளையை நான் வளர்க்கிறேன் என்று சொல்லுகிறேன் நாயகமே. பெருமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவுகளை இப்படி நேசிப்பதை பார்த்த நாயகம் புலகாஞ்சிடம் அடைந்து சொன்னார்கள், ஜாஃபர் நீங்கள் தான் அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும், என்ன சின்னம்மா தாய்க்கு சமம், வேறு யார் வளர்த்தாலும் தாய் வளர்த்ததை போன்று அந்த பிள்ளையை வளர்க்க முடியாது, அந்த ஹாலாவிடத்தில் கொடுத்து விடுங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு ஒரு வரலாற்றை நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு செல்கிறார்கள், ஹிஜ்ரத்து செய்து செல்கிறார்கள். மதீனாவில் இருக்கிற அத்தனை வீட்டு மக்கள் மக்களும் ஓடி வந்து விட்டார்கள். அன்னல் பெருமானாரை வரவேற்பதற்காக, வரவேற்புக்காக தல அல் பத்ரு அலைனா என்று மதீனாவே வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் போய் இறங்குகிறார்கள், ஒரு வார்த்தை கூட வல்லல் நபி பேசவில்லை, சலாம் அதற்கு பதில் மட்டும் நடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தின சுருக்களாக இந்த முத்து நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேசப் போகிறார்கள், அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்று மதீனாவில் இருக்கிற அத்தனை பேர்களும் ஏகத்துவ வார்த்தை மதீனாவிற்குள் நுழைந்த முதல் வார்த்தை எது என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்க ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர். பெருமானார் சொன்னார்கள், நான்கே நான்கு வார்த்தைகள் சொன்னார்கள், மதீனாவாசிகளை பார்த்து சொன்னார்கள். இதுதான் மதீனாவிலே பெருமானார் பேசிய முதல் பேச்சு. அஸ்ஸு சலாம், சலாத்தை ஒருவருக்கொருவர் பரத்திக் கொள்ளுங்கள், பார்ப்பவர்கள் மற்றவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள். வாத்தை முத்தாம். இரண்டாவதாக, ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுங்கள். மதீனாவில் ஏழ்மை இருக்கக்கூடாது, ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள். மூன்றாவதாக, வசிலுல் அர்ஹாம், இனிமேல் சொந்தங்களோடு சேர்ந்து வாழ வேண்டும், யாரும் சொந்தத்தை முறித்து வாழக்கூடாது. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அன்புக்குரியவர்களே, நாலாவது சொன்னாங்க பெருமானார், சல்லு வன்னாஸ் நியாம், ஃபர்லு தொழுகையோடு நிறுத்திராதீங்க, மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது தஹஜ்ஜத்தில் எழுந்து நீங்கள் தொழுங்கள். இந்த நாலு வார்த்தையைத்தான் பெருமானார் மதீனாவில் முதலில் பேசினார்கள். என்ன நடந்தது தெரியுமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களே, அன்றே மதீனாவில் பேச்சுவார்த்தை இல்லாதவர்கள் ஒட்டி கொண்டார்கள், வெட்டியவர்கள் ஒட்டி கொண்டார்கள். அன்றே நடந்தது. பெருமானார் உள்ளே நுழைந்த நாள் செய்த முதல் புரட்சி, வெட்டிய சொந்தங்கள் ஒட்டினார்கள். பெருமானார் வஃபாத்தாகிற வரை மீண்டும் வெட்டவில்லை என்பதுதான் வரலாறு. நாயகத்தின் வரலாறு தெள்ள தெளிவாக இருக்கிறது. மதீனாவின் வரலாறுகளை புரட்டுங்கள். அண்ணல் மதீனாவில் நுழைந்ததற்கு புல் பின் எந்த குடும்பமாவது வெட்டி வாழ்ந்தார்கள் என்று ஒரு வரலாறு காட்டுங்கள், காட்ட முடியாது. பெருமானார் செய்த புரட்சி இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பத்தில் ஒருவர் நினைத்தால் அனைவரையும் சேர்த்து வைக்கலாம் என்று நினைத்தால் முடியும், ஆனால் அதற்கு தயாராக இல்லையே. யாராவது ஒருத்தர் நினைச்சாலே முடியும், ஆனா இன்னைக்கு சேர்த்து வைக்கிற முயற்சியில் இறங்குவதற்கு எத்தனை பேர்கள் தயாராக இருக்கிறோம்? இளவர்களே, வருங்காலம் உங்கள் கையில் இருக்கிறது. இனிமேல் நம் சொந்தங்களில் யாரும் பிரிந்தவர்கள் இருக்கக்கூடாது, அனைவரையும் சேர்ப்போம். சில்மன் கட்டாக் 70 முறை வெட்டினாலும் அவர்களை ஒட்டி வாழுகிற பொறுப்பு நம்மை சார்ந்தது. அல்லாஹு அக்பர். ஹுஸ்னு சனா, இஸ்லாத்திற்கு நல்ல பெயரை தருவது உறவுகள். அஞ்சாவதாக, உறவுகளை நேசிப்பதால் என்ன கிடைக்கும்? கோமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொன்னார்கள், உறவுகளை நேசிச்சா சைத்தான் கவலைப்படுகிறான். இதுகாலுல் ஹம் அலா இப்லீஸ் லானத்துல்லாஹி அலை. சைத்தானுக்கு கவலை வந்துருமா? யாராவது அண்ணன் தம்பி சேர்ந்து வாழ்ந்தா, அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்ந்து இருந்தா சைத்தான் கவலைப்படுவானா? நானும் 45 வருஷமா கெடுத்து வச்சேன், இந்த ஆள் அதையும் தாண்டி சேர்ந்து வாழ்றானே, இவன் தலையில மண்ணை வாரி போட்டுக்குவானா? இப்ப சைத்தானை சந்தோஷப்படுத்துவது உறவுகளை பிரிப்பது, சைத்தானை கவலைப்படுத்துவது உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது. சைத்தானை சந்தோஷப்படுத்துகிறோமா அல்லது பிரித்து வாழுகிறோமா? யோசிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம குடும்பங்களின் நிலை எல்லாம் என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர். இன்னைக்கு எல்லாமே எல்லை தாண்டி வாழுகிற, எங்கேயுமே எல்லையை தாண்டினால் தொல்லைதான் இல்லையா? நாட்டிலையும் எல்லை தாண்டினா தொல்லை, வீட்டிலையும் எல்லை தாண்டினா தொல்லை. இந்த மனைவியும் தாயும் எப்பொழுதுமே எல்லை தாண்டுகிற பழக்கம் இந்த உறவுகள். மனைவி தனக்கு கணவன் என்ன கொடுக்கிறாரு அப்படிங்கிறதோடு நின்ன பரவாயில்லை, தனக்கு கொடுப்பதை தாண்டி பிறருக்கு கொடுக்க கூடாது என்று எல்லை தாண்டுகிற பொழுதுதான் பிரச்சனை வருகிறது. என்ன எப்ப பார்த்தாலும் கொண்டு போய் உங்க அம்மா வீட்டுல இறக்கிட்டு இருக்க, வந்துச்சு பிரச்சனை. அப்ப சைத்தான் அங்கே உள்ளே நுழைந்து விட்டார், இங்கே எல்லை தாண்டப்படுகிறது. அதே மாதிரி தான் அந்த அம்மா தான் புள்ளே தன் இடத்துல கொண்டு வந்து கொடுக்கிறார், சந்தோஷமாக இருக்கிறார், அல்ஹம்துலில்லா, ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த தாய் திருப்பி பேசுவா, என்ன உங்க நாத்தனா கொழந்தையாவுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறியாம்ல, உங்க கொழந்தையாவுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறியாம்ல, நீ உன் பொண்டாட்டிக்கு கொடுத்தா பரவாயில்ல, அது உங்க கொழந்தையா கொடுக்குறியா, கொழந்தையா பிள்ளையில கல்யாணம் பண்ணி வைக்கிறியா, அப்படி சரியா இப்படி சரியா? இப்ப எல்லை தாண்டுகிற பொழுது அங்கே குடும்பத்திலே தொல்லைகள் வந்து சேர்ந்து விடுகிறது இல்லையா? அப்ப உறவுகளை முறிப்பதற்கு சைத்தான் எவ்வளவு அழகான திட்டங்களையும் வழிகளையும் இந்த சமூகத்தில் கொண்டு வந்து ஓட்டு. இன்னைக்கு ஒரு வீட்டுல ஒன்னா இருக்க முடியலையே, இன்னொரு திட்டத்தை செய்தா கொண்டு வந்து அழகா நம்ம சமுதாயத்தில் போட்டான். படிப்பு இல்லைன்னு சொன்னா இனிலாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை போட்டு, ஆணும் படிக்க வேண்டும், பெண்ணும் படிக்க வேண்டும், சரிக்கு சரியாக படிக்க வேண்டும், இன்ஜினியருக்கு இன்ஜினியர், டாக்டருக்கு டாக்டர், பிஎஸ்சிக்கு பிஎஸ்சி, எம்எஸ்சிக்கு எம்எஸ்சி, எம்டிக்கு எம்டி. கடைசியில் கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னாடி பார்த்தா அங்க அன்புக்குரியவர்களே, இந்த வேட்பாளரை தேர்வு செய்யற மாதிரி அங்க கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரே போட்டி நடக்கிறது. நீ பெருசா நான் பெருசா. நிறைய குடும்பங்கள் சைத்தான் கொண்டு வந்து உள்ள போட்டு ஒரு வீட்டிலே நானே கண்டிருக்கிறேன், ஒன்ன கூட நான் நிறைய சம்பாதிக்கிறேன், அதனால அடக்கி பேசு கணவனை, அதனால வார்த்தைகளை அடக்கி பேசு, ஒன்ன கூட நான் நிறைய சம்பாதிக்கிறேன். இந்த இன போராட்டம் இன்றைக்கு நிறைய குடும்பங்களில், படித்த குடும்பங்களில் தொட்டிக் கொண்டது, யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. இங்கு ரெண்டு நடக்கும், ஒன்று கணவன் தோத்து போவான் அல்லது கணவன் ஜெயித்து போவான். இந்த போராட்டத்தில் கணவன் தோற்று போனால் இவளுக்கு கணவனை பிடிக்காது. தோத்த கணவனை எவ்வளவு வச்சுக்குவாரா? கணவனை பிடிக்காது. கணவன் ஜெயித்து விட்டாள், அவளையும் தாண்டி வாழ்ந்துட்டா, கணவனை நச்சரிக்க தொடங்குவாள். இதுதான் நம்ம குடும்பங்களில், படித்த குடும்பங்களில் இன்றைக்கு நடப்பது. கணவனை சும்மா நச்சரிச்சுக்கிட்டே இருக்க, இவனுக்கு அன்பு எங்காவது கிடைக்குமா என்று பார்க்கிறான். எங்காவது கிடைச்சுன்னா சைடு அடிச்சிடறான். இவள் தனியா கடைசியில சக்கராத்துல உட்கார்ந்து இருக்க வேண்டியதான். அன்பு எங்கே கிடைக்கிறது? இல்லத்திற்குள்ளே சென்றாலே நிம்மதி இல்லையே என்று சொல்லுகிற படிப்பாரிகள், பட்டதாரிகள் இன்றைக்கு நம் சமூகத்தில் அதிகரித்து வருகிறார்கள். இந்த சார்பு மனப்பான்மை என்பது இன்றைக்கு போனது. திருமணம் என்று சொன்னாலே கணவன் மனைவியை சார்ந்திருப்பது, மனைவி கணவனை சார்ந்திருப்பது. ரெண்டு பேருக்கும், இவருக்கு அவர் தேவை, அவருக்கு இவர் தேவை. இவருக்கு சம்பாதிக்கத்தான் தெரியும், தோசை சுட தெரியாது. அந்த அம்மாவுக்கு தோசை சுடத்தான் தெரியும், சம்பாதிக்க தெரியாது. அப்ப அந்த அம்மாவுக்கு கணவன் தேவை, கணவனுக்கு மனைவி தேவை. இந்த சார்பு நிலை, சமையலுக்கு அவள் தேவை, சம்பாதிக்க இவன் தேவை, அவளை காப்பாற்றுவது இவன், இவனை காப்பாற்றுவது அவள். இந்த சார்பு நிலை வருகிற பொழுது இல்லங்களிலே நிம்மதி நிலைத்து நிற்கிறது. இதைத்தான் நம் முன்னோர்களின் குடும்பங்கள் செய்து நம் சமூகத்திற்கு நிம்மதியை கற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கு படிக்கிறோம் என்ற பெயரில், கல்வியை கொடுக்கிறோம் என்ற பெயரில், ஆக உச்சத்தை கொண்டு போய் நிறுத்துகிறோம் என்ற பெயரில் இன்றைக்கு குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்துவிட்டது. சைத்தான் அழகான ஒரு யுத்தியை போட்டான். அல்லாஹ் அக்பர். இந்த கணவன்மார்கள் அவங்கள்ட்ட பூந்தான் சைத்தான், பூந்து இங்க பாரு, எத்தனை காலம் தான் இப்படியே இவ கூடையே சாகிறது. கணவன்ட சைத்தா வந்து போட்டு, இவ கூடையே எத்தனை காலம் தான் சாகிறது? அதனால மார்க்கம் தான் அனுமதிச்சிருக்குதுல்ல, ஒரு ரெண்டு மூணு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி உள்ள கலகத்தை ஏற்படுத்தி, அன்புக்குரியவர்களே, மார்க்கம் எப்ப சொல்லுதுன்னு சொன்னா, உன்னால நீதமா நடக்க முடிஞ்சுன்னு சொன்னா ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லுது. நீ ஒண்ணுக்கே இங்க நீதமா நடக்கிறது இல்லையே, பிறகு எங்க ரெண்டு மூணு நாலு? அன்புக்குரியவர்களே, அந்த கணவன் மனைவியை பற்றி கொஞ்சம் யோசித்தானே. பஸ்ல போகும்போது நம்மள மாதிரி ஆளுகள்லாம் இந்த சீட்ல மூணு பேர் உட்கார்ந்தா எப்படி இருக்கும் தெரியுங்களா? பஸ்ல போய் பார்த்தா தெரியும், எல்லாமே என்னை மாதிரியே இருக்கிறாங்க. அப்ப நம்மள மாதிரி ரெண்டு பேர் தான் மூணு சீட்ல உட்கார முடியும். அந்த மூணு பேர் உட்கார்ந்தா அந்த மூணு மணி நேரம் போறவங்களாட்டியும் மாஷா அல்லாஹ். சில பேர் பஸ்ல தான் சும்மாவே உட்கார மாட்டான், அப்படி பேக் எடுப்பான், திறப்பான், அப்படி இப்படிமா, அப்புறம் திருப்பி வைப்பான், அப்புறம் தூக்கி இந்த பேக்கை தூக்கி இப்படி மேல வைப்பான், நம்ம மேல, அப்புறம் தூக்கி எடுப்பான், அதுக்கப்புறம் தூக்கி எடுத்துட்டு போன் எடுத்துக்கிட்டு ஊருக்கு பேசுவான், உலகத்துக்கே கேட்கற மாதிரி பேசுவான், நல்லா இருக்கியா அப்படிமா, நம்ம தூக்கம் போயிடும். இப்ப வெறும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமே இந்த பஸ் டிராவல்ல கூட, பஸ் டிராவல்ல மூணு மணி நேரம் நம்மளால சகிச்சு போக முடியலையே. 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் நமக்காக வேண்டியே வாழுகிறாளே, நமக்காகவே வாழுகிறாளே, நம்மை சகித்து செல்லுகிறாளே. அந்த சகிப்பு மனைக்காரி அவளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இல்லையா? இந்த சுகர் பேஷண்ட்லாம் அந்த குடும்பத்தில் அந்த அம்மா படுற பாடு இருக்கிறது. அல்லாஹு அக்பர். வாழைப்பழத்தை ஒழிச்சு வைக்க, அந்த சர்க்கரையை ஒழிச்சு வைக்க, சீனியை ஒழிச்சு வைக்க, என் புருஷன் சாட்டாருன்னு சொன்னாக்கா அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், அவரு நீண்ட நாள் வாழணும், நீண்ட நாள் வாழணும், எல்லாத்தையும் ஒழிச்சு வைக்க. உலகத்தில் மிருகம் கட்டுப்பாட்டை மீறி போகவே போகாது. எத்தனை நாள் பட்டினி போட்டாலும் புளி புள்ள சாப்பிடவே சாப்பிடாது, சாப்பிட்டுதான் ஆகணும். நம்ம நம்மால் சொல்லிடுவான், நம்ம எங்க போனாலும் நடுத்துணும், நம்ம துண்ணும் சாப்பிடணும், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடணும். இதெல்லாம் நமக்கு தான். ஆனா புளிக்கு போய் சொல்ல முடியுமா, ஏய் நீ இனிமேல் போய் வந்து இங்க வந்திருக்கிற சைவ ஹோட்டல்ல வந்து நுழைஞ்சிருக்கிற, அதனால நீ இங்க இதான் சாப்பிட்டாகணும், தக்காளி தான் சாப்பிடணும், வெண்டிக்காய் தான் சாப்பிடணும், அல்ல புல்லு தான் சாப்பிடணும். புளி சாகுமே தவிர புல்ல சாப்பிடாது. அதே மாதிரி ஆட்டுக்கு மாட்டுக்கு இனிமேல்லாம் நீ எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற, 23ஆம் நூற்றாண்டு 24ஆம் நூற்றாண்டுக்கெல்லாம் போக இருக்கிற எந்த காலத்துல நீ வாழ்ந்துட்டு இருக்கிற? இனிமேல்லாம் சிக்கன் தான் சாப்பிடணும், சிக்கன் 65, சிக்கன் டிக்கா, அது இதுன்னு கொண்டு வந்து இந்த ஆட்டுக்கு மாட்டுக்கு வச்சா செத்தாலு சாகுமே தவிர ஒரு காலம் சாப்பிடாது. ஆனா நம்மால சுகர் இதை சாப்பிடக்கூடாது, டாக்டர் பாவம் இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு. இவர் அதை மட்டும்தான் சாப்பிடுவார். எதெல்லாம் கூடாதோ ஆப்தா ரொம்ப சிரிக்கிறத பார்த்தா நிறைய சிக்கல் இருக்கும் போல தெரியுது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் இவை. தன்னோடு 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் வாழுகிற மனைவியை கூட புரிந்து கொள்ளாத கணவன்மார்கள் இன்றைக்கு நிறைய வாழுகிறார்கள். காரணம் சைத்தான் அந்த குடும்பத்திற்குள்ளே புகுந்து பல சிக்கல்களை ஏற்படுத்தி விட்டார். சமீபத்தில் ஒரு கட்டுரை படிச்சு ரொம்ப அழகான கட்டுரை, நம்ம தமிழகத்தில் நடக்கிற வரலாறு ஒன்று எழுதப்பட்டிருந்தது. உடம்பு சரியில்லாம நோய்வாய்ப்பட்டு மனைவி கொண்டு போய் டாக்டர் கூட்டு போறாங்க, இவர் மனநோய் ஆயிட்டாரு. அப்ப அந்த டாக்டர் சொல்லிக் கொடுக்கிறாரு, மனோதத்துவ நிபுணர் சொல்லிக் கொடுக்கிறாரு, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் ஆரோக்கியமாக இருக்கிறேன் டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னு 25 தடவை சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னு, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் 25 தடவை சொல்லி ஒரு மாதிரி ஆரோக்கியமாயிட்டாரு, சரியாயிடுச்சு. ஆனாலும் மனைவி கூட ஒரு நல்ல அட்டாச்மெண்ட் இல்ல, கணவன் மனைவி உறவு நல்ல அட்டாச்மெண்ட் இல்ல. இப்ப டாக்டர்மா அந்த அம்மா போய் டாக்டர்கிட்ட சொல்லுது, என் கூட சரியாயிட்டார் ஆளு, ஆனா என் கூட ஒரு நல்ல தொடர்பு இல்லையே. சரி, ஏதோ காதல ரகசியமா நாலு வார்த்தையை அந்த டாக்டர் சொல்லி கொடுத்தாரு, சரின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமா போனாரு. போன மனைவியும் கணவனும் நல்லா சந்தோஷமா வாழ்றாங்க. அந்த அம்மா கேக்குது, அந்த டாக்டர் என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, இவர் அப்படியே ஒரு நமட்டு சிரிப்பு சிரிப்பாரு. இந்த ஆம்பளை சில நேரத்துல சிரிக்கிற சிரிப்பு இருக்குது, ஒரு நமட்டு சிரிப்பு, ஒரு மாதிரியா சிரிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த அம்மாவும் என்னதான் சொல்லி கொடுத்தாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு படாத பாடு. கடைசியில ஒரு நாள் பாத்ரூம்குள்ள இருந்து சொன்னானா, இவர் சொல்றது அந்த அம்மா கேட்டது, இவ என் பொண்டாட்டி இல்ல, இவ என் பொண்டாட்டி இல்ல. அன்புக்குரியவர்களே, திருமணம் முடிய முடிய முடிய அந்த காலங்கள் கூட கூட அன்பு குறைந்து அடுத்தவர்களின் பக்கம் கவனம் செல்லுகிற இந்த உறவு முறைகளை யார் ஏற்படுத்துவது? இபிலீஸ் தானே. இந்த காலுலகம் இபிலீசை நாம் சந்தோஷப்படுத்துகிறோமா அல்லது இபிலீசை காயப்படுத்துகிறோமா? கணவன் மனைவி இப்படி என்றால் மாமியார் மருமகள் பிரச்சனை, அல்லாஹு அக்பர். அமெரிக்காவில் மட்டும் மாமியார் மார்களுக்கு ஏக வரவேற்பு. 70% அமெரிக்காவில் இருக்கிற ஆண்கள் மாமியார்களை, அமெரிக்காவில் இருக்கிற பெண்கள் மருமக மாமியாவை வரவேற்கிறார்கள். ஒரு கட்டுரையின் தலைப்பு. என்ன காரணம் தெரியுமா? இங்கெல்லாம் மாமியாவுக்கு மருமகளுக்கு அறவே பிடிக்காது, ஒரு வாரம் இருந்தாலே சண்டை பெரிய சண்டையா போயிடும். ஆனா அங்க விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க இவங்க அவங்க அவங்க இவங்களை. என்ன காரணம் என்று பார்க்கிற பொழுது, பிள்ளை வளர்க்க அங்க ஆள் இல்லை, புள்ள வளர்க்கறதுக்கு ஆள் இல்ல. மாமியாவ, மாமி நீங்க எப்படியாவது வரணும் மாமி, நீங்க இல்லாட்டி முடியாது மாமி நீ அப்படின்னு கடைசியில் அங்க போய் பார்த்தா ஆயா வேலை பார்த்துட்டு இருக்கிறான். ஃப்ரீயா ஃப்ரீயா கக்கு சொல்றதுல இருந்து அத்தனை வேலையும் மாமியா பாக்குறதுனால அங்க இது நடக்கிறது. சைத்தான் எப்படி போடுகிறார்? ஒரு வீட்டில் டாக்டர் மாப்பிள்ள வேணும், ஆனா அவங்களுக்கு மாமியா இருக்கணுமா? ரொம்ப அதுல சர்த்தில் ரொம்ப முக்கியமான சர்த்து மாமியா இருக்க வேண்டும், மாமியா இருக்க வேண்டும். எதுக்குள்ள மாமியா இருக்க வேண்டும்? வெளிநாடு போனா புள்ள இல்ல, அல்லது ஆஸ்பத்திரிக்கு போனா புள்ள இல்லை, பாதுகாக்கணும்ல அதனால. அப்ப இந்த எண்ணமே தப்பா போச்சே. அன்புக்குரியவர்களே, சைத்தான் எப்படி எல்லாம் எண்ணத்தை போடுகிறார்? ஒரு வீட்டில் பார்த்தா மருமக மாமியாவுக்கு அப்படி நெகத்தை நல்லா வெட்டி வெட்டி ஒரே கிதுமத்து. போய் பக்கத்து வீட்டு காட்டி கேட்டாலாம், ஏம்மா உங்க மாமியாவுக்கு நெகம்லாம் வெட்டி விடுறியா? ஏன்னா நெக வெட்டி விடுறதா உலக அதிசயத்துல ஒண்ணு. மாமியாவுக்கு நெக வெட்டி விட்டா உலக அதிசயத்துல ஒண்ணு. ஏம்மா உங்க மாமிக்கு நெகம்லாம் வெட்டி விட்டியா, வெட்டிலாம் விடுவியா? அந்த நான் பாத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல வெட்டி விடுறேன். என்னமா காரணம்? என்னைக்குமே எதிரிய நிராயுத பாணியாத்தான் வச்சிருக்கணும்டாலாம். என்னைக்குமே எதிரிய நிராயுத பாணியா கையில பரண்டிடுறா, அதனால எப்பயுமே வெட்டி கரெக்டா பாதுகாத்து வச்சுக்க வேண்டும். இன்னொரு வீட்டுல பார்த்தாக்க மாமியா மருமகனுக்கு எப்பயுமே ஒரே மருதாணி போட, கையில மருதாணியோட அலையுது மருமக. மாமியாட்ட போய் கேட்டாங்களா, என்னமா எப்ப பார்த்தாலும் மருதாணி போடுறீங்களே, கைகளை போந்துடக்கூடாதுன்னு தான் எப்பயுமே ஜாக்கிரதையா இருந்துக்கிறது. கைகளை போந்துடக்கூடாது, சண்டை கண்ட போட்டுறக்கூடாது இல்ல, அப்படியே கையை தூக்கிட்டு அவள் அலைய வேண்டியதான். நம்ம அதுக்குள்ள ஏதோ என்னென்ன திட்டணுமோ அத்தனையும் திட்டி முடிச்சிட வேண்டியதுதான். பண்புக்குரியவர்களே, உறவுகளுக்குள்ளே நிறைய விரிசல்கள். என்ன காரணம்? சைத்தான் சந்தோஷப்படுகிறான். ஆனால் பெருமானார் சொன்னார்கள், உறவுகளை நேசியுங்கள், சைத்தானை கவலைக்கு இடமாக்குங்கள். அல்லாஹு அக்பர். ஆறாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உறவுகளை நேசிப்பதால் என்ன கிடைக்கும்? ஜியாதத்துல் ஃபில் உமர், வயது நீளமாகும் என்றார்கள். ஒருத்தருக்கு வயசு நீளமாகணும்னு ஆசையா, நீண்ட நாள் வாழணும்னு ஆசையா? அன்புக்குரியவர்களே, 45 கிலோமீட்டர் நடங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க, நீங்க நடங்க. ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டராவது நடக்கணும்னு இந்த டாக்டர் சொல்ல, ஒரு ஆள் அப்படித்தான் மதுரையில இருந்து டெய்லி 5 கிலோமீட்டர் நடக்கணும், ஒரு மாசம் கழிச்சு வந்து பாருங்கன்னு சொல்ல திருச்சிக்கு போயிட்டாரு. டாக்டர் இப்ப நடந்து நடந்து திருச்சிக்கு வந்துட்டு இப்ப எங்க வரணும்னு, ஏன்னா டெய்லி 5 கிலோமீட்டர் நடந்திருக்கான். அப்ப அன்புக்குரியவர்களே, ஆனால் மார்க்கம் சொல்லுகிறது உங்களுடைய ஆயில் நீலமாக வேண்டுமா ஆயில் நீலமாக வேண்டுமானால் அதற்கு உறவுகளை நேசியுங்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் ஃபிரௌன் 450 ஆண்டுகள் வாழ்ந்தான் ஃபிரௌன் ஃபிரௌனின் மாளிகை ஏறத்தாழ 100 ஆண்டுகள் கட்டப்பட்ட மாளிகை 450 வருஷம் வாழ்றான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட அழுது அழுது கேக்குறாங்க ரப்பே அவன் எப்படியாவது அழிச்சிரா ரப்பே தொல்ல தாங்க முடியலடா ரப்பே என்று மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அதும் ரசூல் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என்ன மூசா நீ ஃபிரௌனை அழிக்க சொல்கிறாய் ஆனால் அவனோ அவன் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்கிறானே நான் எப்படி அழிப்பதே அவன் சொந்தங்களை நேசிக்கிறானே அவன் உறவுகளை நேசிக்கிறானே அவன் உண்ணுகிற நேரத்தில் அத்தனை வீரர்களையும் ஒன்றாக சேர்த்து உண்ணுகிறானே என்னைக்குமே மூசா நீ அந்த அரண்மனையில் வாழ்ந்தவர்தான் என்னைக்குமே ஃபிரௌன் தனியே சாப்பிட்டதே இல்லையே மூசா நீயே பார்த்திருக்கல உறவுகள் அத்தனை பேர்களையும் வைத்துக் கொண்டு சாப்பிடுகிறானே உறவுகள் அத்தனை பேர்களையும் வைத்துக் கொண்டு சாப்பிடுகிறான் நான் எப்படி அழிக்க முடியும் யோசிக்கிறோம் ரமலானிலேயாவது ஒரு நாள் நோன்பு திறப்பதிலே அவ்வளவு ஆனந்தம் இருக்கிறது சஹரிலே அவ்வளவு பரக்கத்து இருக்கிறது எல்லா உறவுகளும் ஒன்றாகத்தானே பக்கத்தில் இருக்கிறோம் ஒன்று சேர்ந்து ஒருவரை ஒருவர் ஒன்று சேர்த்துக் கொண்டு நாம் வாழ்ந்ததுண்டா யோசிக்க வேண்டும் இல்லையே அன்புக்குரியவர்களே வரலாற்றிலே ஒரு செய்தி மனு இஸ்ரவேலர்களினுடைய காலத்தில் ஒருத்தருக்கு வயசு 3 நாள் தான் என்ன பாக்கி இருக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவருடைய கதா முடிஞ்சிருச்சு 3 நாள் இறப்பதற்கு இந்த நேரத்தில் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இவர் விருந்து போட்டாராம் சக்கராஜ் ஹால்ல என்ன 3 நாள் தான் இருக்கு மூத்தா போறது உறவுக்காரர்கள் அத்தனை பேர்களையும் அழைத்து விருந்து கொடுக்க அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மலக்குள் மௌத்துட்டு சொன்னானா இவருக்கு 30 வருஷமாக இருந்தான் இருக்கிறது 3 நாள் தான் இவருடைய ஆயிலை இன்னொரு 30 ஆண்டு கூட்டி விடு என்றான் சொல்லிவிட்டு சொன்னார்கள் 3 நாளை ரப்புல் ஆலமீன் சிலத்துர் ரஹ்மான் உறவுகளை நேசிப்பதால் அல்லாஹ் 30 ஆண்டுகளாக ஆக்கி விடுகிறானே அந்த அர்ஹமுர் ராஹிமீன் ஏன் இன்னும் இந்த சமுதாயம் சிலத்துர் ரஹம் உறவுகளை நேசிக்காமல் இருக்கிறது என்றார்கள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்து 7வதாக சொன்னாங்க பரக்கத்துன் ஃபில் உமர் பரக்கத்துன் ஃபில் ரிஸ்க் உறவுகளை நேசிப்பதால் ரிசுக்கில் அல்லாஹ் பரக்க செய்கிறான் நிறைய பேர் சொந்த பந்தம்லாம் வந்துச்சுனாக்க காசு காலியா போயிடுமே அது மாச கடைசியில நம்மளே தடுமாறிட்டு இருக்கும்போது வந்து இறங்கிட்டாங்களே அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்றான் பரக்கத்துன் ஃபி ரிஸ்க் உறவுகளை நேசிப்பதால் ரிசுக்கிலே பரக்கத் இருக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 10 செயல்கள் ரிசுக்கிலே பரக்கத்தை தரும் 10 செயல்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ரிசுக்கில் பரக்கத்து வந்துடும் சொன்னாங்க பெருமானார் கஸ்ரத்து சதக்கா அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உங்களுடைய இரணத்திலே பரக்கத்து செய்து விடுவான் 2வதாக சொன்னார்கள் கஸ்ரத்து திலாவத்தில் குர்ஆன் அதிகமாக குர்ஆனை ஓதிக்கொண்டிருங்கள் அல்லாஹ் உங்களுடைய ரிசுக்கிலே பரக்கத்து செய்வான் எனக்கு குர்ஆன் ஓதுற பழக்கமே இல்லாமல் போய்விட்டது அன்புக்குரியவர்களே ரிசுக்கை தேடி அலையா அலைஞ்சுகிட்டு இருக்கிறோம் 3வதாக கஸ்ரத்து திக்ரில்லா அதிகமாக திக்ரு செய்து கொள்ளுங்கள் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நல்லவர்களோடு சேர்ந்திருங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ரிசுக்கிலே பரக்கத்து செய்து விடுவான் நல்லவர்களோடு சேர்ந்திருக்கிற பொழுது ரிசுக்கை அல்லாஹ் கொண்டு வந்து கொட்டுகிறான் 5வதாக ஆதத்துல் மரீல் நோய் விசாரியுங்கள் ரிசுக்கிலே அல்லாஹ் பரக்க செய்வான் யாராவது பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் நோயாளிகள் இருந்தால் அந்த நோயை விசாரியுங்கள் இதை இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் அழகாக கையில எடுத்துக்கொண்டு இந்த சுன்னத்தை நிம்மதியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் ஒரு அழகான சுன்னத்தை நம்முடைய சமுதாயத்தில் இருந்து துளைத்து விட்டோம் இன்னைக்கு நோயாளி தான் நோயாளின்னு சொல்றதுக்கு வைக்கப்படுறான் நம்ம சமுதாயத்தில் நான் நோயாளின்னு சொன்னா எல்லாரும் பார்க்க வந்துருவாங்க டீ போட்டு கொடுக்கணும் இந்த வம்பே வேணான்னு நோயின்னு சொல்ல வைக்கப்படுறான் அன்புக்குரியவர்களே 6வதாக பெருமானார் சொன்னார்கள் கசரத்து தஃபக்குர் அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை பற்றி அதிகமாக சிந்தியுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக்கிலே பறக்க செய்வான் 7வதாக சொன்னார்கள் அல்லாஹு அக்பர் கஸ்ருல் அமல் நீண்ட மேலெண்ணம் வேண்டாம் என்ன ஒரு 50 தலைமுறைக்கு சம்பாதிக்கிற ஆசை இப்படி செஞ்சா அது கிடைக்கும் அப்படி செஞ்சா அது கிடைக்கும் என்று கஸ்ருல் அமல் பெரிய மேலெண்ணம் இது வேண்டாம் உங்களுடைய மேலெண்ணத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் ரிஸ்க்கிலே பரக்கத்தை செய்வான். எட்டாவதாக லுசூமு சும், கொஞ்சம் மௌனமாக இருங்கள், மௌனமாக இருங்கள், அல்லாஹ் ரிஸ்க்கிலே பரக்கத்தை செய்வான். ஒன்பதாவதாக தவாது, பணிந்து வாழுங்கள், உலகத்திலே வாழுகிற பொழுது பணிவை மேற்கொள்ளுங்கள், ரிஸ்க்கிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்தை செய்வான். சொன்ன நாயகம் சிலத்துர் ரஹம், உறவுகளை நேசியுங்கள், ரிஸ்க்கிலே அல்லாஹ் பரக்கத்தை செய்வான். உறவுகளை நேசிப்பதால் ரிஸ்க்கிலே அபிவிருத்தி. இன்னைக்கு எத்தனை பேர் நேசிக்க தயாராக இருக்கிறோம்? எட்டாவதாக அன்புக்குரியவர்களே, சுரூருல் அம்வாத், மௌத்தாக்கள் சந்தோஷப்படுகிறார்கள். இந்த உறவுகளை நேசித்து வாழும்போது மௌத்தாக்கள் பேசிக் கொள்வார்களாம், என் பையன் மாஷா அல்லா, என் தம்பி தங்கச்சியோட எல்லாம் சந்தோஷமா இருக்கிறான், என் பையன் பெற்றெடுத்த தாய் இறந்திருப்பார், பெற்றெடுத்த தந்தை இறந்திருப்பார்கள், ஆனாலும் கூட அவர்கள் அமல்கள் பார்க்கப்படுகிறது, நம்முடைய அமல்களை அவர்களுக்கு காட்டப்படும். இந்த நேரத்தில் என் பிள்ளை நான் பெத்த எல்லாத்தையும் அனுசரிச்சு வாழ்றாரு என்று அந்த மௌத்தாக்கள் சந்தோஷம் அடைவார்களா? அப்படி இல்லை என்று சொன்னால் நான் பெத்த பிள்ளை, நான் பெத்த பிள்ளை கண்டுக்காமையே இருக்கிறானே என்று வருத்தப்படுவார்கள். அன்புக்குரியவர்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய நண்பர்களோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஹதீஸ் நூல்களிலும் பதிவான வரலாறு. போயிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய மனுஷன் தலையில துண்டை கட்டிட்டு ஒரு கிராமவாசி போயிட்டு இருக்கிறாரு. இப்னு உமர் ரலியல்லாஹு வேகமா ஓடி போய் அவருக்கு ரெண்டு ஒட்டகத்தை கொடுத்தாங்க. ஆக கிராமவாசி ரெண்டு ஒட்டகத்தை கொடுத்து 200 திருகத்தையும் சேர்த்து கொடுத்து இதை வச்சுக்கங்க சந்தோஷமா என்று சொல்ல, அவர் எப்பா திடீர்னு கொடுக்கற, இல்ல நீங்க வச்சுக்கங்க என்று சொல்லிவிட்டு இப்னு உமர் வருகிறார்கள். தோழர்கள் எல்லாம் கேட்டார்கள், என்ன காரணத்தினால் இதை செய்கிறீர்கள்? வேற ஒண்ணும் இல்ல, இவர் எங்க அத்தாக்கு நெருக்கமான சொந்தம், எங்க அத்தாவும் அவரும் நண்பர்கள், உமரும் அவரும் நண்பர்கள், நெருக்கமான சொந்தம், என் தகப்பனுக்கு நான் சந்தோஷம் அளிக்க வேண்டாமா? உமர் ரலியல்லாஹு தஆலா என் செயலை பார்த்து என் தகப்பன் சந்தோஷப்படுவாரே, அவர் வாழ்ந்த காலத்திலே என் தகப்பன் உமர் இவருக்கு நிறைய உதவி செய்திருக்கிறார்கள், என் தகப்பன் சொல்றதற்கு பிறகு இவர் ஏங்கி போனார், அந்த வேலையை நான் செய்ய வேண்டாமா? என்னால பிள்ளைகள் சில துர்ரகம், இதனால் மூத்தாக்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். ஒன்பதாவதாக ஜியாதத்துல் மவத்தா, இந்த சிலத்துர் ரஹம் அன்பை அதிகரிக்கும். ஒருத்தரோடு சேர்ந்து வாழும்போது இயற்கையிலே அன்பு கூடிரும், அல்லாஹு அக்பர், அன்பை அதிகரிக்கும். வரலாறுகளில் எத்தனை செய்திகளை பார்க்க முடிகிறது? அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ஈமான் கொண்ட வரலாறு, ஒரு அதிசயமான வரலாறு. அபு ஹுரைராவின் தாயார் ஈமான் கொள்ளவில்லை. பெருமானார்கிட்ட அபு ஹுரைரா வயசு 35 வயசு, அழுதுகிட்டே வர்றாங்க. அபு ஹுரைரா 35 வயசுல ஒரு இளைஞன் அழுவான, அழுதுகிட்டே அபு ஹுரைரா வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபு ஹுரைரா எதற்கு அழுகிறீர்கள்? லரபத்து உம்மி யா ரசூலல்லாஹ், எங்க மம்மி அடிச்சிட்டாங்க அதனால அழுகிறேன்னு. 35 வயசு இளைஞனை இன்னைக்கு ஏதாவது அம்மா அடிச்சா அந்த அம்மா உயிரோடு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணு விடுவாங்க, ஒண்ணு வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவான். ஆனால் அபு ஹுரைரா அடி வாங்கிட்டு எங்க அம்மா அடிச்சிட்டாங்க அதனால, அப்ப அந்த அம்மா 35 வயசு இளைஞன் அழுகிற அளவுக்கு அடிச்சா அந்த அம்மா எப்படி அடிச்சிருக்கணும்? கட்டையை தூக்கி அடிச்சிருக்கணும். அழுகிட்டே வர, எதனால உங்க அம்மா அடிச்சாங்க என்று பெருமானார் கேட்க, எதனால உங்க அம்மா அடிச்சாங்க, உங்க அம்மா அடிக்கும் போது நீ என்ன செஞ்ச? எங்க அம்மா அடிக்கும் போது இன் அனக்து ராசி அரசல்லா, எங்க அம்மா தானே அடிச்சாங்கன்னு தலை குனிஞ்சு பேசாம நின்னுகிட்டேன், அடிக்கிற அளவுக்கு அடிக்கட்டும்னு பேசாம நின்றுட்டேன். உன் தாயிடத்திலே நீ நல்ல முறையில் நடந்து கொண்டாய் அபு ஹுரைரா, எதற்காக உன் தாய் அடித்தார் அபு ஹுரைரா என்று கேட்க, உங்களை ஈமான் கொண்டதுக்காகத்தான் நாயகமே என் தாய் அடித்தார், ஏண்டா போய் ஈமான் கொண்டேன் அடிச்சா? பெருமானார் கேட்டார்கள், உனக்கு நான் வேண்டுமா தாய் வேண்டுமான்னு கேட்டாங்க. உனக்கு நான் வேண்டுமா தாய் வேண்டுமா? ஒரு பக்கம் உறவு, இன்னொரு பக்கம் நாயகத்தின் நேசம், பாசக்கரம் நீட்டுவதா நேசக்கரம் நீட்டுவதா? நாயகமும் வேண்டும் தாயும் வேண்டும். இந்த அபூ ஹுரைரா தவித்த தவிப்பு இன்றைக்கு நம் சமூகத்தில் நிறைய உண்டு. மனைவியும் வேண்டும் தாயும் வேண்டும், நிறைய பேர் படுகிற பாடு இந்த வாலிபர்கள் நிறைய பேர் படுகிற பாடு. அம்மாவையும் விட முடியாது மனைவியையும் விட முடியாது. அதை போன்று அபூ ஹுரைராவுக்கு தாயும் வேண்டும் நாயகமும் வேண்டும். அபூ ஹுரைரா சொன்னார்கள், நாயகமே எனக்கு நீங்கள் தான் வேண்டும். என பெருமானாரை பத்தி தெரியும், ரசூல்ல தொழுது முடிக்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டே தொழுது முடிச்சுட்டாங்க. பெருமானார் வெளியே போகும்போது அபூ ஹுரைரா போய் சட்டையை பிடிச்சிட்டார். என்ன அபூ ஹுரைரா? நாயகமே என் தாய் பலகீனமானவள் நாயகமே, அதற்கு என்ன செய்ய சொல்கிறாய் அபு ஹுரைரா? நாயகமே எங்க அம்மாவுக்கு நான் வேண்டும் நாயகமே. அபு ஹுரைரா இந்த மண் திகளம் பேசாத கொஞ்சம் தெளிவா பேச புகுரேரா என்ன சொல்ற புகுரேரா நாயகமே எனக்கு எங்க அம்மா வேணும் நாயகமே எனக்கு எங்க அம்மா வேணும் எங்க அம்மாவை விட்டா எனக்கு எங்க அம்மாவை விட்டா இல்ல எங்க அம்மாவுக்கு என்ன விட்டா ஆள் இல்ல நாயகமே எனக்கு என் தாய் வேண்டும் நாயகமே எனக்கு என் தாய் வேண்டும் நாயகமே எனக்கு என் தாய் வேண்டும் நாயகமே பிடித்து அழுகிறார் முதல்ல நாயகத்தை தேர்ந்தெடுத்துட்டாரு ரசூலால் செய்து கொடுக்க முடியும் என்று இப்ப விரிந்த உறவு பெருமானாரோடு சேர்ந்துட்டு அந்த தாய் பேசாது இப்ப தாயின் உறவு துண்டாகிவிடும் ஆனால் உறவை துண்டாக்க அபூ ஹுரைராவுக்கு விருப்பம் இல்லை தாயின் உறவை முறிக்க விருப்பம் இல்லை அழுகிறார் கதறுகிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு ரெண்டே ரெண்டு கரம் தூக்கி அல்லாஹும்ம யஹ்தி உம்மு அபி ஹுரைரா அபூ ஹுரைராவின் தாயாருக்கு ஹிதாயத்தை கொடுத்து விடு அல்லாஹ் என்று நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டு விடுங்கள் நாயகமே பெருமானார் கரம் உயர்த்தி மூன்று முறை சொன்னார்கள் அல்லாஹும்ம யஹ்தி உம்மு அபி ஹுரைரா அல்லாஹும்ம யஹ்தி உம்மு அபி ஹுரைரா அல்லாஹும்ம யஹ்தி உம்மு அபி ஹுரைரா அபூ ஹுரைரா ஒரு தடவை தான் கேட்டாரு நடக்கல பறக்கிறார் ஓடுறார் வீட்டுக்கு போய் கதவை தட்டுகிறார் இவர் சேருவதற்குள் நாயகத்தின் துவா சேர்ந்திருந்தது அந்த தாய் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லா அன்ன முஹம்மதன் ரசூலுல்லா என்று சொல்லிக்கொண்டே கதவை திறந்து முகமது இடத்திலே அழைத்து செல்வாப்பா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து மூமின் ஆயிடலாம் வாப்பா என்று சொல்ல அம்மா நான் ஈமான் கொண்டு விட்டேன் வாருங்கள் என்று அழைத்து வருகிறார்களே இந்த உறவை நேசிக்க வேண்டும் என்று நாடினார்கள் அல்லாஹ் சேர்த்து கொடுத்தார் அன்பை அதிகரிக்கும் ஆனா நாம இன்னைக்கு இந்த உறவுகளோடு எப்படி நடக்கிறோம் அபூபக்கர் அலி அல்லா உடைய தாயார் தகப்பனார் இந்த தகப்பனார் ரசூலுல்லா மேல ஆரம்பத்தில் ரொம்ப கடுமையான காட்டம் என் பையனை இப்படி வீணாக்கிட்டாரு ஏன்னா எப்பயுமே ரசூலுல்லா கூட தான் இருப்பாங்க அபூபக்கர் அலி அல்லா குத்தாலா ஒரு நாள் ஜெய்துல் அர்க்கம் அர்க்கம் அலி அல்லா குத்தாலா உடைய வீட்டிலே குரான் ஓதுகிற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்கள் கொஞ்ச பேர் தான் ஈமான் கொண்டிருக்காங்க எதிரிகள் யூதர்கள் எதிரிகள் அபூஜஹில் போன்றவர்கள் உள்ளே நுழைந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பாற்றப்படுகிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹுவை செருப்பால் அடித்தார்கள் ஈமான் கொண்டதற்காக அடித்து அடித்து அடித்து அடித்து அபூபக்கர் ரலியல்லாஹு மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார்கள் நினைவு போனது அபூபக்கருக்கு இந்த நேரத்திலே இவர்களின் சொந்தங்கள் எல்லாம் காப்பாற்றி அபூ ஹுரைரா அபூபக்கர் ரலியல்லாஹு தங்களுடைய வீட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வீட்டிலே இருந்து அபூபக்கரை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு கண்ணு பார்வை தெரிஞ்ச உடனே கொஞ்சம் தெளிவு கிடைச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள் தகப்பனார் அப்பா எல்லா நேரத்திலும் உனக்கு அவர்தானா அவர் நானா அப்பா இவ்வளவு அடி இவ்வளவு அடி நீ மயக்கமுட்டு கிடக்கிறாய் கண் தெளிந்தவுடன் அவர் எப்படி இருக்கிறாய் என்று கேட்கிறாயே என்று சொல்ல அபூபக்கர் அலி எல்லாம் மீண்டும் அதைத்தான் சொல்லுகிறார்கள் அந்த ரசூல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறார்கள் இந்த செய்தி கிடைக்கிறது ஓடி வருகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழரை பார்க்க ஓடி வருகிறார்கள் கட்டி தழுவி நெற்றியிலே முத்தமிட்டு அபூபக்கர் உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் நாயகமே உங்கள் மீது அன்பு பரிபூரணமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என் பெற்றோர்களின் மீதும் மபத்த தாசம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நீங்க ஒரே ஒரு துவா செய்யணும் நாயகமே என் தாய் தகப்பன் முக்மீனாக வேண்டும் என்று துவாச்சி பெருமானார் அதே இடத்திலே கரம் உயர்த்துகிறார்கள் அல்லாஹ்விடத்திலே கதறி எழுகிறார்கள் கையை வைக்கிற பொழுது அபூபக்கரின் தாயும் தகப்பனும் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லா அன்னக்க ரசூலுல்லா என்று ஈமான் கொண்டார்கள் அந்த உறவுகள் ஆக இணைந்த உறவுகளாக மாறிப்போனது அதிக அன்பை கொடுப்பது இந்த சிலத்து ரஹம் பத்தாவதாக ஜியாதத்துல் அஜ்ர் உறவுகளை நேசிப்பதால் கூலி அதிகமாகும் மற்ற அமல்களுக்கு கிடைக்காத கூலிய அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உறவுகளுக்கு வைத்திருக்கிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அஜ்லு தாஅ சவாபா ரொம்ப சீக்கிரம் நன்மையை தேடித்தரக்கூடியது எது தெரியுமா சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க தொழுதா கியாமத்து நாள்ல நன்மை கிடைக்கும் நோன்பு வச்சா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மறுமையில கொடுப்பான் ஜகாத்து கொடுத்தா மறுமையில கொடுப்பான் எல்லாம் மறுமை மறுமைக்கு என்ன ஏகப்பட்ட ஆண்டுகள் இருக்கிறது ஆனால் அதி நிறைவில நன்மையை தேடித் தருகிற ரொம்ப அற்புதமான தாஅத் வணக்கம் ஒன்றை நான் அறிவிக்கட்டுமா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகமே, இந்த உலகத்திலேயே நன்மையை தேடித் தருகிற வணக்கமா என்று கேட்க, ஆம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னவென்று சஹாபாக்கள் கேட்க, சிலத்துர் ரஹம், சொந்தங்களை நேசியுங்கள், அல்லாஹ் இந்த உலகத்திலே அதற்கு சவாபை கொடுத்து விடுகிறான், இந்த உலகத்திலேயே அதற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அள்ளி கொடுக்கிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் ஒரு ஊனமுற்ற சஹாபி, நானும் போருக்கு வருவேன் என்று நிற்கிறார். அவருக்கு உடல் நானும் போருக்கு வருவேன் என்று நிற்கிறார். உமான் நபிகள் குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் பெற்றோருக்கு ஹிதுமத் செய், நீ ஹஜ் உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்றார்கள். உன் உறவுகளை நேசி, நீ ஹஜ் உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் பெருமானார் தோழர்களிடத்திலே பேசுகிற பொழுது சொன்னார்கள், ஒரு மனிதர் அமலே செய்யவில்லை, அவரை நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்படுகிறது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுவான், அவனை நரகத்திற்கு இழுத்துச் செல்லாதீர்கள், சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். எந்த அமலுமே இல்லையே ரப்பே. மலக்குகள் கேட்கிறார்கள், எந்த அமலுமே செய்யவில்லையே ரப்பே, எதற்கு அவருக்கு சொர்க்கம் என்று கேட்க, அவர் சொந்தத்தை நேசித்து வாழ்ந்தார், அமல் செய்யலப்பா, ஆனால் உறவுகளை அவர் விட்டுக் கொடுக்கவில்லையே. அண்ணனோடு, தம்பியோடு, மாமனோடு, மச்சானோடு அத்தனை நேரத்தை இழுத்து போட்டு வாழ்ந்தாரே. ஐயாள்களோடு சேர்ந்திருந்தால் சொர்க்கத்தை கொடுத்து விடுங்கள் என்பான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியிலே பதிவான வரலாறு, அஃதலு சதக்கா, தர்மத்திலேயே சிறந்த தர்மம் எது தெரியுமா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், பின்தே மர்தூதா, கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பிள்ளைய தலாக்கோ அல்லது அந்த கணவன் இறந்துட்டாலோ அந்த புள்ள வீட்டுக்கு வரும்போது, அந்த புள்ள அவதை விதவையாக அபலையாக வீட்டுக்கு வருகிற பொழுது அந்த தகப்பன் ஏற்று அந்த பிள்ளைக்கு பாசத்தை கொஞ்சம் கூடுதலாக செலுத்தி, அந்த பிள்ளையின் மீது பாசத்தை எந்த கணவன் கூடுதலாக செலுத்துகிறாரோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற நன்மை அலாதியானது. அப்ப ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்கிறாரு, நாயகமே, என் சகோதரி விதவையா வீட்டுக்கு வந்துட்டாங்க. பெருமானார் சொன்னார்கள், உன் சகோதரியாக பார்க்காமல் உன் மகளாக பார்த்தவளை கவனித்துக்கொள், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உனக்கு உயர்ந்த நன்மையை கொடுப்பான், உயர்ந்த நன்மையை கொடுப்பான். உறவுகளை நேசி, அல்லாஹ் உனக்கு உயர்ந்த தரஜாவை கொடுப்பான். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு கிராமவாசி வர்றாரு, நாயகமே எனக்கு சொர்க்கத்தில் நுழைகிற அமலை சொல்லிக் கொடுங்கள் என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் நுழைகிற அமலா, நீ இணை வைக்க கூடாது, அன் துக்கி மசலா, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும், வதஸிலுல் அர்ஹாம், நீ கண்டிப்பாக உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னார்கள் நபிகள். பூமான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலேயே அதிக நன்மையை தேடித்தரக்கூடிய இந்த உறவுகளை இனியாவது நேசிப்போம். பிரிந்த உறவுகளோடு நாம் சென்று இந்த ரமலான் மாதத்திலே நம்முடைய பாசத்தை செலுத்தி சலாம் சொல்லி அவர்களை நேசவான்களாக மாற்றிவிடுவோம். உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்து வஃபாத்தாகிற வரை எல்லோரையும் ஒன்று சேர்த்து வாழ்ந்து, அவர்கள் எத்தனை முறை வெட்டினாலும், எத்தனை ஆயிரம் முறை வெட்டினாலும் நாம் ஒட்டி வாழ்ந்து அல்லாஹுவின் அருளை பெறுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வஹுரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், நேற்றைய கேள்விகளுக்கு 48 பேர்கள் பதில் எழுதியிருக்கிறார்கள், அதில் 25 பேர் சரியான பதிலை எழுதியிருக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கேள்வி வந்து, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சகோதரர் பெயர் என்ன? புன்யாமீன். கிணற்றிலிருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை காப்பாற்றிய வியாபாரியின் பெயர் மாலிக்கு முனு தஹர். 7 கதவும் திறப்பதற்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய துவா என்ன? மஆதல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள். அதில் பரிசுக்கு சொந்தக்காரர்கள் கே கே புது, சமீர், பரகல்லாஹ் அய்யாக்குமுல்லாஹ். இரண்டாவதாக முகமது தாஜுதீன் போத்தனூர், முகமது தாஜுதீன் மாஷா அல்லாஹ் பரகல்லாஹ். கோட்டைமேட்டை சார்ந்த மைதீன், கோட்டைமேட்டை சார்ந்த மைதீன் மாஷா அல்லாஹ் பரகல்லாஹ். இன்றைய முதல் கேள்வி, 10 காரியங்கள் ரிசுக்கிலே பரக்கத்தை தரும் என்று சொன்னோம், அதுல 3 எழுதுனா போதும். 10 காரியங்கள் ரிசுக்கிலே பரக்கத்தை தரும் என்று சொன்னோம், அதுல 3 காரியங்களை எழுத வேண்டும். இரண்டாவது கேள்வி, தன் தாயார் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்று ரெண்டு சஹாபிகள் ரசூலுல்லாவிடத்திலே துவா செய்ய சொன்னார்கள். அந்த ரெண்டு பேரும் யார்? தன் தாய் தகப்பனுக்கு இஸ்லாம் கிடைக்கணும், ஈமான் கிடைக்கணும்னு ரெண்டு சஹாபிகள் துவா செய்ய சொன்னார்கள். அந்த ரெண்டு பேர்த்தினுடைய பெயர் என்ன? மூணாவது கேள்வி, அப்துல்லாஹி தஸ்தரியினுடைய மாமு அப்துல்லாஹி தஸ்தரிக்கு சின்ன வயசுல சில மந்திர வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார், நல்ல வார்த்தைகள், அது என்ன? இந்த மூணு கேள்விதான். இதற்கு சரியான பதிலை எழுதி நிறைய பரிசுகளை வெல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு யாரெல்லாம் செல்லுகிறார்களோ, இன்ஷால்லா நாளைக்கு ஹஜ்ஜினுடைய ஜோடு இருக்கிறதுனால யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க அவங்களுடைய நம்பர்களை கொடுக்குற மாதிரி தலைவரிடத்திலேயோ செயலாளரிடத்திலேயோ நண்பர்களை நம்பர்களை கொடுத்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா நபியினா மௌலானா முஹம்மதி வ பாரிக் வ ஸல்லி அலைஹி. அல்லாஹும்ம அத்திக்னா மினன் நார் வ அத்கில்னா ஜன்னத மஅல் அபரார். اللهم اعتقنا من النار وادخلنا الجنة مع الأبرار. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة مع الأبرار. اللهم انت السلام ومنك السلام إليك يرجع السلام. تباركت ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والإكرام. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.